அடியே அடியே முதல் முறை தனியே இரவில் வெளியே வந்து பார்க்கிறேன். அடியே அடியே முதல் முறை தனியே இரவில் வெளியே வந்து பார்க்கிறேன். நிறங்கள் கருப்பு நிழல்களும் கருப்பு பனியில் நனைந்தும் பாதம் வைக்கிறேன். என்னும் கண்ணாடியை கோகிலா மனக்கண்ணா நகைக்கின்ற அதை பார்த்து கொண்டே போது அந்த பாலிலா தினம் தினம் மன மனம் புல புல வர வேண்டும். தினம் தினம் அதே கணம் நில நில வேண்டும். அருகில் நீ இருந்தால் அடியே நீரூற்று தொலைவில் நீ சென்றால் விழுமே தோற்று துடிக்கும் இதயம் உன்னை விட அதிகம். நீ மயிலா எனகா மயிலின் சிறகா உன்னை பார்த்து நான் உதிரும் சருகா சருகா சருகா சருகா சருகா. அடியே அடியே முதல் முறை தனியே இரவில் வெளியே வந்து பார்க்கிறேன். தினம் தினம் அதே கணம் நில நில வேண்டும்.